சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள், சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள், சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள், சொல்லீரே பண்மாலை பரிவண்டு, பண்மாலை பரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தாயன், முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கும் முடிச்சென்னி, முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கும் முடிச்சென்னி, முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கும் முடிச்சென்னி, பொன்மாலை மார்பன் மார்பல் என் பொன் மாலை, மார்பல் என் புது நலமுண்டு இகழ்வானோ, வஞ்சித்து என் வள்ளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால், சிறகு அன்னம் பரந்தார்க்கும் பழனத்தான், அஞ்சி போய் கலிமெலிய அழல் ஓம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் ஓடியையே